போலே எனக்குள் வந்து வீழ்ந்தவளே, காற்றில் மோதி உடையும் மேகம் போலே என்னை உடைத்தவளே. பறக்க சொல்லி கொடுக்காதே, பறந்தால் மனது தடுக்காதே. குழந்தை போலே குதிக்கின்றேன் உன் சுவாசத்தின் வாசத்தில், கரைந்திட பாறை மேலே தூறல் போலே எனக்குள் வந்து வீழ்ந்தவளே. காற்றில் மோதி உடையும் மேகம் போலே என்னை உடைத்தவளே. பறக்க சொல்லி கொடுக்காதே, பறந்தால் மனது தடுக்காதே. குழந்தை போலே குதிக்கின்றேன் உன் சுவாசத்தின் வாசத்தில், கரைந்திட அடிக்கடி தலையை தூக்கி பார்க்குதே. உன்னை பற்றி குறிப்புகள் சொல்ல சொல்லி கேட்குதே. கண்ணை கட்டி காட்டில் விட்டு பொம்மை போல தவிக்கிறேன். கடவுள் தந்த புதையல் நீயே, உன்னை அடைய வழி தேடி தவம் பல கிடந்தே. பாறை மேலே தூறல் போலே எனக்குள் வந்து வீழ்ந்தவளே, காற்றில் மோதி உடையும் மேகம் போலே என்னை உடைத்தவளே. கால்கள் ரெண்டும் சிறகாக, தேகம் எல்லாம் இறகாக, மேலே பறந்து நான் போக புதுமாயங்கள் எனக்குள்